Hello. Hello. Hello. Hello. Hello. Hello. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அந்திவியில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வர வாசற்படி